குருபரம்பராயே நமஹா. இன்னைக்கு நம்மாழ்வாருடைய எத்தனை நட்சத்திரம், அதனால இந்த மாதா பிதாவத்தை ஆரம்பிச்சேன் எல்லாம் மறந்து போயிட்டு இருக்கு, அதனால மேல வரமாட்டேங்கிறது. அப்புறம் ஏதோ சொல்லிட்டேன், ஏன்னா நம்ம சித்தாந்தத்துக்கு நம்மாழ்வார் அப்படி ஒரு ஸ்தானத்தை வகிச்சுருக்க, அந்த மகானுடைய அனுகிரகம் நமக்கு எப்பொழுதும் தேவை. அவர் வந்து சரீராத்ம பாவம், நம்ம சித்தாந்தங்களை முக்கியமான சரீராத்ம பாவத்தை நிரூபித்திருக்க, இப்ப இன்னைக்கு சொல்ல போற அதிகரணமும் சரீராத்ம பாவத்தை வச்சுட்டுதான் வரப்போறது. அதனால இது உகந்த ஆச்சாரியன், அவரை தவிர்த்து பெரிய மகான் யாருமே கிடையாது. ஏன்னா எல்லா ஆழ்வார்களுக்கும் அவையவியாக எழுந்திருக்கிற ஆழ்வார் அவன். அவருடைய பெருமையை சொல்றதுக்கு தான் சுவாமி தேசிகன் பாதுகாசகத்திலுமே அனுகிரகிச்சாரு. அப்படிப்பட்ட நம்மாழ்வாரை சேவிக்கணும்னு தான் அடியன் தனியன் ஆரம்பிச்சேன். எல்லாம் மறந்துட்டு இருக்கு. இந்த உடம்பு வந்ததுல அடியனுக்கு ஞாபக மறதி அதிகமா போயிட்டு இருக்கு. அதனால அந்த ஸ்லோகமும் பாதியில நின்று போயிடுத்து க்ஷமித்திருக்கணும். நம்மாழ்வாரையும் எம்பெருமானாரையும் சுவாமி தேசிகனையும் பிரார்த்திச்சென்று இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு கருட சேவை. காஞ்சிபுரத்துல நம்மாழ்வாருக்கு முதல் மரியாதை, கருடாருடனா எழுந்துருச்சா முதல் மரியாதை நம்மாழ்வாருக்கு. அந்த காலத்துல கருடா நம்மாழ்வாருக்காகும், அதுக்கப்புறம் எம்பெருமானாருக்காகும், அதுக்கப்புறம் சூப்பர் தேசியனுக்காகும். அப்படி இருந்தது என்ன, ஆழ்வாரே சாதிக்கிறாரு. ஓடும் பிள்ளேரி சூடும் தந்தூழாய் நெடு நின்றவை ஆடும் அம்மானே அப்படின்னு சாதிக்கிறார். புல் ஏறி ஓடும், புல்னாக்க பறவை, பறவை ஏறு பரமபுருஷன். அதனால கருடாருடன எழுந்துள்ள சூடும் தந்தூழாய், தான் வந்து சூடிக்கொள்கிறேன் சாத்தின் இருக்கிற திருத்துழாய அனுகிரகிச்சுட்டு போறார். அதனால திருமாவளுக்கு அவ்வளவு பரமகிருப, நம்மாழ்வார்கிட்டையும் எம்பெருமானார்கிட்டையும் சுவாமி தேசிகன் கிட்டையும். அதனால அப்படிப்பட்ட நம்மாழ்வார எம்பெருமானார சுவாமி தேசிகனை சேவிச்சுட்டு ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு சொல்ல போறது மது வித்யை, மத்வதிகரணம்னு பேர். மது வித்யை அப்படிங்கிறது சாந்தோக்கிய உபநிஷத்துல படிக்கப்பட்டது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பித்ரு தர்ப்பணம் பண்ற மொழியோ வசு ருத்ர ஆதித்ய சுரூபம் நம்ம பண்ணுவோம். இதுல வசுக்கள், ருத்ரர்கள், ஆதித்யர்கள், அதாவது அஷ்ட வசுக்கள், 11 ருத்ரர்கள், அதன் பிறகு 12 ஆதித்யர்கள். அதனால இது வந்து ரொம்ப இந்த இவாளெல்லாம் உபாசிக்கிறதுன்னு வரும். இவாளை உபாசிக்கிறது இந்த மதுவித்தியினுடைய சுரூபம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த வசு அப்படிங்கிற தேவதைகள் அந்த தேவதைய உபாசிக்கிறது. அப்புறம் ருத்ரன் தேவதை அந்த தேவதையை உபாசிக்கிறது, ஆதித்யன் ஒரு தேவதை அந்த தேவதையை உபாசிக்கிறது. அப்படின்றத பத்தி இந்த வித்யானது சொல்றது. இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, வசு ருத்ரன் ஆதித்யன் இந்த தேவதைகள் உபாசிக்கிறது தானே இதை சொல்றது, எந்த தேவதை எந்த உபாசனத்துல உபாசியமா இருக்குதோ அந்த தேவதை அந்த உபாசனத்தை அனுஷ்டிக்கலாமா கூடாதா. அதாவது வசு அப்படின்னு தேவதை, அந்த வசு தேவதை இருக்கே அந்த தேவதைய உபாசிக்கணும். அப்ப வசுவே தன்னைத்தானே உபாசிச்சுக்கலாமா, தன்னைத்தானே உபாசிச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. அதே மாதிரி ஆதித்யன், ஆதித்யன் இங்க உபாசி தேவதை, ஆதித்யனை உபாசிக்கலாமா. அத மாதிரி ருத்ரன் இப்படி தன்னைத்தானே உபாசிச்சுக்கலாமா கூடாதா அப்படின்னு கேள்வி வருது. இதற்கு பூர்ண பக்ஷி இங்க ஜெயமினி மகர்ஷி, அவரும் பரம வேதாந்தம், அவரும் ஒரு திருவள்ளம் வச்சுட்டு இருக்கார். அவர் என்ன சாதிக்கிறார் அப்படின்னாக்கா, அவளுக்கு அதிகாரம் கிடையாது, அவளுக்கு அதிகாரம் கிடையாது, தன்னைத்தானே உபாசித்துக் கொள்கிற உபாசனங்களில் அவளுக்கு அதிகாரம் வராது. ஏன் வராது அப்படின்னா, தன்னைத்தானே ஒருத்தன் சேவிச்சுப்பானா? அவ அத்வைதிகள் தான் சொல்லுவார், அகமேவ பரம்பிரம்ம மஹ்யமேவ நமோ நமஹ, நானே பிரம்மம், என்ன நானே சேவிச்சுக்கிறேன் அப்படின்னு ஆவா. அது கிடையாது, அது குத்துக்க மாட்டார் ஒழியும் தெரியும். தன்னைத்தானே சேவிச்சுக்கிறதுன்றது கூடாது. ஏன் அப்படின்னாக்க, என்ன நானே உபாசிச்சுனாக்க லோகம் தற்புகழ்ச்சின்னு சொல்றா பாருங்க, தற்புகழ்ச்சி, தன்னைத்தானே புகழ்ந்துகிறது, தற்பெருமை பேசிக்கிறது, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் எப்படி இருப்பேன், நான் அப்படி பண்ணுவேன் அப்படி இப்படின்னா சொல்றது. அதை எல்லாரும் தூஷிக்கிறார், எல்லாரும் தூஷிக்கிறார். தற்பெருமை என்னைக்கும் பேசக்கூடாது. இன்னொன்னு, என்னை பத்தி இன்னொருத்தர் கூட நேருக்கு நேரம் என்ன பேசக்கூடாது. பரோட்சே குணவாதஸ்தியா, ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணணும்னாக்க நேருக்கு நேரம் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. அண்ணன் போய் குணத்தை சொல்லணும், நேருக்கு நேரம் தப்ப சொல்லணும், தோஷத்தை நேருக்கு நேரா சொல்லணும், குணத்தை அண்ணன் போய் சொல்லணும், இவர் நல்லவர், இவர் இவ்வளவு உசந்தவர் அப்படின்னு சொல்லணும்னாக்க அது வெளியில போய் தான் சொல்லணும். அதே தோஷத்தை நேருக்கு நேரா சொன்னாதான் திருத்திக்க முடியும். ஆனா லோகமே ஸ்தோத்திரத்தை தான் விரும்புறது, நீ நல்லவன் வல்லவன் அப்படின்லாம் சொன்னாதான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, தப்பு சொன்னாக்கா யாருக்கும் பிடிக்காது. ஏ கிருஷ்ணமாச்சார சுவாமின்னு பெரிய பண்டிதர், அந்த சுவாமி சாஹிப்ப நம்ம மனுஷா அழகாகதான் சொல்லுவார், வெளி மனுஷா திருச்சிரிச்சு பேசிட்டு போயிடுவார். சுலபா புருஷாராஜன் சததம் பிரியவாதினஹா அப்பிரியச்ச பத்யஸ்ய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா. இது மாரீசனும் சொல்றான் ராவணன் கிட்ட, விபீஷணாழ்வானும் சொல்ற வாக்கியம். இது லோகத்துல சிரிக்க சிரிக்க பேசுறவா நிறைய பேர் இருக்கா, ஸ்தோத்திரம் மட்டும் சோதனம் மட்டும் தன் காரியத்தை சாதிச்சுன்னு போயிடுவான். ஆனா நமக்கு பிரியமா இருக்காது, ஆனா பத்தியமா இருக்கும். நமக்கு பிரியம் இல்லை ஆனால் பத்தியமா இருக்கும். அந்த மாதிரி பிரியம் இல்லாத பத்தியமா இருக்கிறத சொல்றதுன்றது அந்த மாதிரி புருஷால பார்க்க முடியாது. அதெல்லாம் நம்ம மனுஷா நமக்கு ரொம்ப சருதையால இருக்கா பாருங்க, அவன் மாத்திரம்தான் நமக்கு அதெல்லாம் பிரீத்தியா பண்ணுவார். அப்பா அம்மா அண்ணா தம்பிகள் அக்கா தங்கைகள் அவரி மாமா அத்தை ஆச்சாரியா இவெல்லாம் தான் நமக்கு அனுகிரகிப்பார் மாதிரி. அதனால சிரிக்க சிரிக்க மதுரமாய் பேசிட்டு போறவா நிறைய பேர், அதனால நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அதனால நம்மளை பார்த்து நேர ஸ்தோத்திரம் யாரா பண்ணாலே அது கூடாது அப்படின்ட்டு என்ன நானே தப்பு நம்ம பண்ணிக்கலாமா? அடியன் கூட இங்கெல்லாம் சொல்றேன், என்னை பத்தி ஒஸ்தியா சொல்றேன். ஆனா அடியனை பத்தி ஒஸ்தியா சொன்னது எப்படி அப்படின்னாக்க, என் பிரபாவம் இல்லை, அடியனுடைய பிரபாவமே கிடையாது, சுவாமி திருவடி சம்பந்தம், சுவாமி திருவடி சம்பந்தத்தை வச்சுட்டு அடியனுக்கு ஏற்றமே தவிர்த்து சொதாக நம்ம கிட்ட என்ன இருக்கு, ஸ்வயம் நற்பிண்டம், ஒரு மண்ணாங்கட்டை மாதிரி தான் இருக்கும். அது எனக்குலாம் ஒன்றும் தெரியாது, ஏதாவது இப்ப பேசுறதுன்னு இப்பவும் சரி சுவாமியினுடைய திருமண்ணாடி உட்கார்ந்து தான் அடியை சொல்லிட்டு இருக்கேன், சுவாமி போட்டோ இருக்கு அதை வச்சுதான் அடி எனக்கு ஞாபகிருக்கேன். அதனால தற்பெருமை கூடாது, தற்பெருமையே கூடாதுன்னாக்கா என்னை நானே நான் உபாசிக்கலாமா? படிப்படியா பாருங்க, நம்மளை ஒருத்தர் புகழறதே நமக்கு வேண்டாம், புகழனால என்ன ஆயிடும், வெச்சாலும் நமக்கு தேவையில்லை, போட்டுருவார் போட்டட்டும் தூட்டுருவார் தூட்டட்டும் அப்படிதான் போகணும் நமக்கு. அதனால நமக்கு என்ன பிரயோஜனம், என்ன வசதியா ஒருத்தர் சொல்றாருனாக்க எனக்கு என்ன பிரயோஜனம், அல்ப சந்தோஷம். அவை என்ன வெச்சாலும் எனக்கு என்ன நஷ்டம், எனக்கு என் பாவம் போகுது. சப்பியமாசு சப்பியமானசு எப்பாபம் சபந்தமதிகரிச்சதி, என்ன ஒருத்தர் விசாரணாங்க, என்னுடைய பாபங்கள்லாம் யார் என்ன வையறாலும் அவளுக்கு போறது. அதனால அந்த மாதிரி வேண்டாம். அதனால நம்மளை வந்து ஸ்தோத்திரம் பண்ணினாலும் கவலைப்பட வேண்டாம், அது மாதிரி நிந்தை பண்ணாலும் நம்ம கவலைப்பட வேண்டாம், ரெண்டுமே வேண்டாமே. நம்ம மனுஷால பார்க்கட்டும், அது போறோம். அதனால நம்ம கர்த்தரையும் பேசிக்க கூடாது, அவா நம்மளை தூக்கி வச்சுக்கவே வேண்டாம், நம்மளை தூஷிக்கவே வேண்டாம், தோஷம் சொல்லிட்டு நம்மளை திருத்தட்டும். நம்ம பண்ண தப்பு பண்ணினாக்க அதை திருத்தட்டும் அவ. அதனால அப்படிலாம் இருக்கிற தன்னைத்தானே உபாசிச்சுக்கிறதுன்றது தப்பு. இது அடியன் சொல்றது இல்ல, தர்மசாஸ்திரம் சொல்றது. தன்னைத்தானே என்னைக்குமே உபாசிக்க கூடாது. அத மாதிரி தனக்கு தற்பரம் இன்னைக்கும் வேண்டாம், அத மாதிரி ஸ்தோத்திரம்ன்றது வேண்டாம். அப்படியானா பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணலாமான்னாக்க, பெருமாளத்தான் ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆச்சாரியாலத்தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன் அப்படின்னாக்க, நம்ம சொல்றது ஸ்தோத்திரம் பண்றது ரொம்ப குறைவு, அவாகிட்ட இருக்கிறது ரொம்ப அதிகம். நம்ம ஆச்சாரியர்களோ அல்லது ஸ்ரீவைஷ்ணவாள் பாகவதாலோ இவாள் எல்லாம் சாதாரணமான வாழ் இல்லை. இப்படிப்பட்ட மகா உத்தமாளான இந்த ஆச்சாரிய கோஷ்டியானோ பாகவத கோஷ்டியோ இருந்தா அவளை சேவிச்சுட்டே இருக்க வேண்டாமா? நாமும் அவளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். சொல்றது குறவுதான், நாமும் ஸ்தோத்திரம் பண்றது ரொம்ப ரொம்ப குறவு. ஏன்னா அவாகிட்ட இன்னும் நிறைய கல்யாண குணங்கள் இருக்கு. இவா கிட்டயே கல்யாண குணங்கள் அப்படின்னாக்க, புருஷோத்தமனான எம்பரவன் கிட்ட எப்படி இருக்கும்? அவங்கிட்ட எவ்வளவு கல்யாண குணங்கள், ஒன்னா ரெண்டா? அதனால அவனை ஸ்தோத்திரம் பண்றதும் ஆச்சாரியர்களையும் ஸ்தோத்திரம் பண்றதும் அந்த மாதிரி பாகவதான ஸ்தோத்திரம் பண்றதும் ரொம்ப வசதி, அது தப்பே கிடையாது. அது மாதிரி அதை நம்மளை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறதோ நம்மளையே உபாசிச்சுக்கிறதோ அது தப்பு. அது அதனால இப்போ வசு தேவதை, அந்த வசு தேவதையா இருக்கிறது தன்னைத்தானே உபாசிச்சுக்கும், ஆதித்யன் தேவதை தன்னதானே உபாசிச்சுக்கோன்னு சொன்னா அது சரியா வரமாட்டேன்றது, அதனால அது கூடாது அப்படின்னு ஜெயமணி மகர்ஷியுடைய திருவுள்ளம் அவர் சொல்றது அழகா இருக்கும். அதனால இதெல்லாம் தன்னதானே உபாசிக்கிறதுன்றது யாரும் ஒத்துக்க மாட்டாளே, அதை போய் இதை வந்து எப்படி அங்கீகரிக்க முடியும்? அதனால வசு தேவதை அது உபாசியம். அப்படியானாக்க அந்த வசுவான தேவதை இதை இது பண்ணக்கூடாது. இதுல வந்து வசு ருத்ரன் ஆதித்யன் இந்த மூணு தேவதைகள் தான் உபாசியமா இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அந்த தேவதைகள் இந்த மது வித்தியை அனுஷ்டிக்க வேண்டாம், அது அவனுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு ஜெயமணி மகர்ஷியுடைய திருவுள்ளமா. இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு பலன் என்ன தெரியுமோ, இவ வசு இந்த மது வித்தியை வசுவை குறித்து ஒத்தம் உபாசிக்கிறான், வசு தேவதையை குறித்து உபாசிக்கிறான். அப்படி உபாசிச்சான்னாக்க அவனுக்கு என்ன கிடைக்குமா, முதல்ல வசுபத பிராப்தி கிடைக்கும், வசுவாக மாறிடுவான். வசு அப்படி அஷ்ட வசுக்கள் இருக்கோ அதுவா மாறிடுவான். அந்த மாதிரி ருத்ரனா மாறிடுவான், அந்த மாதிரி ஆதித்யனா மாறிடுவான். ஆதித்யனை உபாசிச்சா ஆதித்யனா மாறிடுவான், ருத்ரனை உபாசிச்சா ருத்ரனா மாறிடுவான், அத மாதிரி வசுவை உபாசிச்சா வசுவா மாறிடுவான். இப்ப ஏற்கனவே வசுவா தான் இருக்காவா, ஏற்கனவே அந்த வசுங்கிற ஸ்தானத்துல இருக்காள் இல்லையோ, ஆதித்யன்ற ஸ்தானத்துல இருக்கான், ருத்ரன்ற ஸ்தானத்துல இருக்கிட்டு திரும்பி அதை உபாசிச்சு அதை அடையிறது அப்படின்னு சொன்னா எப்படி பொருந்தும்? ஏற்கனவே இருக்காங்க, யாருக்குமே இந்த பதவி இருந்ததுன்னு இதுக்காக மேல் பதவி தான் ஆசைப்படுவா, இருக்கிற பதவியே வேணும்னு ஆசைப்படுவாளோ. அதனால ஏற்கனவே தான் அடைந்த பதவியை அடைவதற்காக திருப்பி அவன் வந்து உபாசிக்கிறான் அப்படின்னு சொன்னா பொருந்தாதே. அதனால இது பொருத்தமானது இல்லை. அதனால மது வித்தியில எந்த தேவதைகள் உபாசியமாக சொல்லப்பட்டிருக்கோ அந்த தேவதைகளுக்கு மது வித்தியில அதிகாரம் இல்லை அப்படின்னு ஜெயமணி மகர்ஷி திருவுள்ளப்பட்டு. இன்னொரு விஷயம் சொல்றது, தந்தேவா ஜோதிகாம் ஜோதிகி ஆயுர் பிரம்மோபாசதே மதம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதாவது தேவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதிஷா இருக்கக்கூடிய பரமாத்மாவை உபாசிக்கிறா அப்படின்னு இருக்காங்க. அதனால அதுல உபாசனம்னு சொல்றதுன்றது சரியா இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம இத மாதிரி சொல்றதுன்றது தப்பு இல்லையா? பரஸ்மா பரபிரம்மம் இருக்குது, அதுதான் பரம ஜோதிஷ். அந்த ஜோதிஷ்ல தேவதைகளுக்கெல்லாம் உபாசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தேவர்கள் மனுஷர்கள் இவ்வாறு ரெண்டு பேருக்கும் பரபிரம்ம உபாசனத்துல அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படி சொன்னதுனால இப்ப தேவதைகள் தான் சொல்றது வசு ருத்ரன் அப்படின்னு நீங்க சொல்லவே இல்லை. அதனால வசுவாதிகளுக்கெல்லாம் தானே உபாசியமா இருக்கிற இடத்துல அவளுக்கு அதிகாரமே கிடையாது. அப்படி அதிகாரமே இல்லாத விஷயத்துல எப்படி பிரம்ம வித்தியில வந்து அதையும் மது வித்தியில எப்படி இதை ஒத்துக்க முடியும் அப்படின்னுட்டு ஜெயவனி மகர்ஷியனுடைய திருவள்ளமா இருக்கு. அதற்கு சமாதானம் சாதிக்கிறார் சித்தாந்தி வியாசர் சொல்ற. கிடையாது, அவளுக்கும் கூட அதிகாரம் உண்டு, அவளுக்கும் அதிகாரம் உண்டு. ஏன் உண்டு அப்படின்னா, முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, இது பிரம்ம வித்யை, மது வித்யையும் பிரம்ம வித்யை தான். இந்த பிரம்ம வித்யில பிரம்மத்தை தானே உபாசிக்கணும். கேவலம் ஒரு வசுங்கிற தேவதையோ அல்லது ருத்ரங்கிற தேவதையோ அல்லது ஆதித்யங்கிற தேவதையோ உபாசிக்க முடியுமா? அதை ஒத்துக்க முடியாது. ஏன்னா அது பிரம்ம வித்யை, பிரம்ம வித்யில பிரம்மத்தை தானே உபாசிக்கணும். பிரம்மத்தையே உபாசிக்க வேண்டிய இடத்துல வசு தேவதையை உபாசிக்கிறான், ஆதித்ய தேவதையை உபாசிக்கிறான், ருத்ர தேவதையை உபாசிக்கிறான் சொல்றது எப்படி பொருந்தும்? அதனால அந்த தேவதையில உபாசிக்கல, வேற ஏதோ உபாசிக்கிறான். அப்படின்னா வசு, வசுவுக்கு அந்தர்யாமியான எம்பெருமான். அதனால வசு, வசுவுக்கு அந்தர்யாமியான எம்பெருமான் அப்படி இருக்கணும். வசு சரீரக பரமாத்மா, ருத்ர சரீரக பரமாத்மா, ஆதித்ய சரீரக பரமாத்மா, அப்படிதான் இங்க உபாசனம் வருது. வசுவை தேவதையாக உடைய, அதாவது வசு தேவதை, அதை சரீரமாக உடைய எம்பெருமான் அவனை உபாசிக்கிறோம். அதனால என்ன எடுத்துன்னா, இந்த மூணுத்துல பாருங்க, வசு ருத்ரன் ஆதித்யன் இவெல்லாம் விசேஷமா இருக்கா, சரீரமா இருக்கா? சரீரியா இருக்கிறது எம்பெருமான் உத்தரம் மாத்திரம்தான். அதனால வசு சரீரி பரமாத்மா, ருத்ர சரீரி பரமாத்மா, ஆதித்ய சரீரி பரமாத்மா, வசு அந்தர்யாமி பரமாத்மா, ருத்ராந்தர்யாமி பரமாத்மா, ஆதித்யாந்தர்யாமி பரமாத்மா, இதுதான் உபாசி ஆகாரம். இதுதான் இந்த மது வித்யனுடைய சுரூபமே. இப்படித்தான் மது வித்யை, பிரதர்த்தன வித்யை, அத மாதிரி அந்த பிரதர்த்தன வித்யன்னுட்டு முதல் அத்தியாயத்துல முதல் பாதத்துல பதினோராவது அதிகரணம், பிராணஸ்ததானுகுமாத் அப்படின்னு இந்திர பிராணாயுணன் பேரு. அதுல பிராணோஸ்தி பிரஜாத்மா அப்படின்னு இந்திரன் உபதேசிக்கிறான், மாம் உபாச, என்னையே உபாசிச்சுடு அப்படின்னு பிரதர்த்தனனுக்கு இந்திரன் உபதேசிக்கிறான். அப்ப இந்திரனை எப்படி உபாசிக்க முடியும் அப்படின்னு கேட்டு, இந்திர சரீரியான பரமாத்மாவை உபாசிக்கணும்னு அங்க சமாதானம் சொல்றோம். இது வந்து சித்தாந்தம். அப்படி அந்த மாதிரி இந்த இடத்துலையும் மத்வாதிஷு, மது தேவதை, மது வித்யை, அதுல இருக்கக்கூடிய வசுவோ அல்லது ஆதித்யனோ ருத்ரனோ, அந்த மாதிரி பிரதர்த்தன வித்யை அதுல இந்திரன், அந்த மாதிரி அடுத்த அதிகரணம் வரப்போறது அதுல சம்பர்க்க வித்யன்னு பேரு, அதுல ரைக்வ உபாக்கியானெல்லாம் சொல்ல போற, அதெல்லாம் அடுத்தது பார்க்க போறோம். அங்கேயும் இந்த மாதிரி சில வாக்கியங்கள் இருக்கு. இவைகளை வச்சுட்டு உபாசிக்கணும் அப்படின்னாக்கா, அந்தந்த தேவதை அதுக்கு சரீரி, அதுக்கு அந்தர்யாமியான எம்பெருமான், அப்படிதான் உபாசிக்கணும். அதனால வசு தேவதையை உபாசிக்கலையே, ஆதித்ய தேவதையை தனியா உபாசிக்கல, ருத்ர தேவதையை தனியா உபாசிக்கல. எல்லாத்துக்கும் அந்தரியாமியா இருக்கக்கூடிய எம்பெருமானைத்தான் உபாசிக்கிறோம். அப்படி உபாசிக்கும் பொழுது இதுல வந்து வசுவாதி தேவதைகளுக்கு அதிகாரம் உண்டோ இல்லையோ? தனக்கு சரீரியா இருக்கக்கூடிய எம்பெருமான வசு தேவதை உபாசிக்கிறது, ஆதித்ய தேவதை தனக்கு சரீரியான அந்தரியாமியான எம்பெருமானை உபாசிக்கிறது. அதுல என்ன தோஷம் இருக்கு? அதனால அது தப்பே இல்லை. அதே மாதிரியாக இன்னொரு விஷயம் இங்க இருக்கு. அவன் தேவன் என்ன சொன்ன, தன்னுடைய பதவியை தானே திரும்ப அடையிறது. ஏற்கனவே இந்த பதவியில தான் இருக்காளேவா? ஏற்கனவே இந்த பதவியில இருக்கச்ச இந்த பதவியை திருப்பி அடையிறதுன்றது எப்படி பொருத்தமா இருக்கும்? அதனால இது வேண்டாமே அப்படின்னு அவர் விஷயம் சொன்னான் தேவன் மனிதனுடைய திருவுள்ள மாதிரி. அதுவும் தப்பு. ஏன் அப்படின்னா, தேவதாதி கிரகணத்துல ஒரு விஷயம் பார்த்தோம். இப்போ இந்திரன் ஒருத்தர் இருக்கான், அந்த இந்திரனே அடுத்த கல்பத்திலே வருவான்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்ன? ஒரு இந்திர யாரு புண்ணியத்தை இந்திர பதவியை அடையறதுக்கு ஏத்த புண்ணிய கர்மாவை பண்றாளோ அவளுக்குதான் இந்திர பதவி கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்காது. யாரு இந்திர பதவிக்கு ஏத்த புண்ணிய கர்மாவை பண்றாளோ அவளுக்குதான் கிடைக்கும். இப்ப இருக்கிற இந்திரனுக்கு அதுக்கு யோகியதை இருக்கான்னு தெரியாதே. அவன்தான் தப்பு பண்ணினான்னாக்க அப்போ அந்த இந்திரன், அந்த இந்திர ஆத்மா இருக்கானே, இந்த சரீரத்துக்கு ஆத்மா, அவன் வேற ஜீவனா பிறந்துள்ளான். வேற இன்னொரு ஜீவன் இந்திரனா மாறலாம். இத மாதிரிதான் அது நேற்று தான் பார்த்தோம். அதனால இந்திரன்றது ஒரு வியக்தி இல்லை, அது ஒரு பதவி. அந்த பதவிக்கு ஏத்த ஆத்மா, அது எந்த எது எந்த ஆத்மா அந்த மாதிரி புண்ணிய கர்மாவை அனுஷ்டிச்சிருக்கோ அதுக்குதான் அந்த இந்திர பதவின்றது கிடைக்கும். அதனால அந்த இந்திர பதவியை கிடைக்கிறதுன்றதுக்கு அப்படி சொன்ன மொழியோ அந்த மாதிரிதான் இங்கேயும். இப்போ வசு தேவதை இப்ப இருக்கான், வசு தேவதையா ஒரு ஆத்மா இருக்கு. அடுத்த கல்பத்துல அதே ஆத்மா வசு ஆகணும்னு என்ன நிச்சயம்? அது மாதிரி அதே ஆத்மா ஆதித்யனா வராது, ருத்ரனா வராது. அத ஏற்கனவே சொல்றோம் ஒரு ஸ்லோகம், சுவாமி தேசிகன் வந்து பரதேவதா பார்வார்த்தி அதிகாரத்துல உதாகரிக்கிறார். யுக கோடி சஹசிராணி விஷ்ணு மாராத்ய பத்மபூ புனஸ்திரைலோக்கிய தாத்ருத்வம் பிராப்தவான் இது சுஸ்ருமா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார் சுவாமி. யுக கோடி சஹசிராணி, எத்தனையோ கோடி கோடி யுகங்கள் விஷ்ணு ஆராத்திய, விஷ்ணு ஆராதிச்சேனா சதுர்முக பிரம்மா பத்மபூகு. எதுக்கு தெரியுமா? புனக திரைலோக்கிய தாத்ருத்வம், மூணு லோகத்துக்கும் நான் பிரம்மாவா இருக்கணும் அப்படின்னுட்டு விஷ்ணு கிட்ட வரன் வாங்கி வரன் கேட்டு அத வரத்தை அடைஞ்சு அவர் பிரம்மாவா மாறினார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் அப்படிங்கிற தேவதைகள். அந்த மாதிரி தபஸ் பண்ணேரா சதுர்முக பிரம்மா. அதனால இவாள் யாரு அதுக்கேத்த புண்ணியத்தை அனுஷ்டிக்கிறாளோ அவளுக்கு தான் கிடைக்கும். அதனால வசுவாதி தேவதைகள் இப்ப வசுவா இருக்கா, அவளுக்கு அடுத்த ஜென்மாவிலையும் வசுவா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்னு வச்சுக்கோங்க. அப்ப இதை உபாசிச்சுதான் ஆகணும். இந்த மதுவித்தியை உபாசித்தாக்க அவளுக்கு வசுவா வர்றதுன்றது வரும். அங்க வாக்கியமே இருக்கு, வசுர்பூத்வா, வசுவா மாதிரி இருப்பான், வசுவா மாதிரி இருப்பான். அதன் பிறகுதான் பரமாத்ம பிராப்தி. வசுவா வசுவை வசு பதவியை அடைந்து வசுவாக தீர்க்கக்காலம் இருந்து அந்த பதவி முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் பரமாத்மாவை அவன் அடைஞ்சிடுவான், அந்த ஆத்மா அடைஞ்சிடும். அத மாதிரிதான் ருத்ரனையும் அத மாதிரிதான் ஆதித்யனையும். அதனால இப்ப இருக்கான், அடுத்த ஜென்மாவில இருப்பானா இருக்க மாட்டானான்னு தெரியாதே. அதனால அவனுக்கு பயம் வந்துடும், அவனுக்கு பதவி மோகம். பதவி மோகம் இருக்கிறதுனால அந்த பதவி எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டான, அது அடைஞ்சுதான் ஆகணும். அதுக்கோசரம் அவன் பண்றான், அதனால உபாசிக்கிறான். உபாசிச்சு இப்ப வசு பதவி இருக்க மாதிரி அடுத்த ஜென்மாவளியும் வசு பதவியை அடைகிறான். அப்படி அடைஞ்சிட்டான்னாக்க அதை அனுபவிச்சுட்டு அதன் பிறகு அவன் மோட்சத்துக்கு போவான் அப்படின்னு இந்த வித்யா சொல்றது. அதனால எந்த வித்தியில எந்த தேவதை உபாசியமாக இருக்கிறதோ அந்த தேவதைய அந்த தேவதையா உபாசிக்காம அந்த தேவதைக்கு சரீரியான பரமாத்மாவை உபாசிக்கணும். அப்படி உபாசிச்சுட்டாக்க எல்லாம் சமன்மயமாயிடும், எல்லாம் புரிஞ்சு போயிடும். இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இவங்க ருத்ரன், அசு, ஆதித்யன் இதெல்லாம் பரமாத்மா கிடையாது, பரதேவதை கிடையாது. இதுக்கெல்லாம் அந்தர்யாமியான எந்திரமான் தான் பரதேவதை. ருத்ரன் பொதுவான விஷயம்னு சொல்லுவோம், அதெல்லாமே இங்க அடிபட்டு போயிடுறது, எல்லாம் போயிடுறது. அவைகள்லாம் தேவதைகளே, பரதேவதைகளே கிடையாது. எல்லா தேவதைகளும் எம்பெருமானுக்கு தாசர்களாக சேஷர்களாகத்தான் இருக்காவா. அதனால இந்த மாதிரிதான் இருக்கணும், இது பத்தி. இது இன்னொரு விஷயம், சுவாமி வந்து தேசிகன் அர்த்தபஞ்சகாதிகாரத்துல ஒரு விஷயம் சாதிக்கிறார். பிராப்தியஸ்ய பிரம்மண ரூபம் பிராப்திய பிரத்யேகாத்மனா பிராப்திபாயம் பலம் தெய்வ ததா பிராப்தி விரோதிச்சேன்னு இருக்கு. இந்த பிராப்தி விரோதி இருக்கு பாருங்க, அதுல நிறைய விரோதி வர்க்கத்தை காமிக்கிறார். அந்த விரோதி வர்க்கத்துல இது ஒரு விஷயம் என்னது அப்படின்னாக்கா, இவன் மோக்ஷத்தை விரும்பிதான் இந்த மது வித்தியை அனுஷ்டிக்கணும். ஆனால் சில பேருக்கு என்ன ஆயிடுமா, எனக்கு வசுபத பிராப்தியே போரும்னு வந்துருமா, அவன் வசுபத பிராப்தியே எனக்கு போரும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இது விரோதி தானே. ஏன்னா மோட்சத்தை விரும்ப வேண்டியவனுக்கு இந்த மாதிரி அல்ப விஷயங்கள்ல போயிடுத்தோன்னா எப்படி இருக்கும். ஆதிபரதர் வர்த்தாந்தத்துல மோக்ஷத்தை அடையணும்னுட்டு பக்தி யோகத்தை பண்றதுக்கு வர ஆதிபரதர், கடைசியில ஒரு மான் குட்டி அது அடிபட்டுறது, அதை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறார், அதை வளர்க்கிற அது சுத்து போயிடுறது, அத்தையே நினைச்சுட்டு இவர் பிராணனை விடுறார், தலை எடுத்து திருப்பி மானா இவர் பொறந்துடுறார். ஆனா அந்த பக்தி யோகத்தினுடைய மகிமையினாலும் ஞாபகம் இருக்கு. அதனால அது போன உடனே ஜடபிரதரா அவதரிக்கிறார். அப்புறம் ஜடபிரத உபாக்கியான அரசியா போறது. பெருமாள் நம்ம பண்ற புண்ணிய பாபங்களை வச்சுட்டு எப்படி இல்லாம நம்மள ஆடுற பாருங்கோ. அதனால நம்ம ஜாக்கிரதையா இருங்கோ. நம்ம ஜாக்கிரதையா இருந்துட்டு நாம என்ன பண்ணணும், பகவத் பக்தியிலேயே மனசு போகணும். அதனாலதான் உத்தர கிருத்தியாதிகாரமே வந்திருக்கு நமக்கு. முழுக்க முழுக்க முழுக்க எம்பெருமானியே நினைச்சுட்டு இருக்கணும். இந்த மாதிரி அல்ப விஷயங்கள்ல ஈடுபாடு வந்துருத்தோம்னாக்க எல்லாம் நமக்கு விரோதமா போயிடும். இதான் எம்பெருமான் சுவாமி தேசிகன் வந்து அர்த்த பஞ்சகாதிகாரத்துல சாதிச்சிருக்கார். வஸ்வாதி பதங்கள்ல ஒரு உற்சாகத்தை மூட்டி விட்டுடுவார் பெருமாள். அது வந்துருத்தோம்னாக்க மோட்சம் போயிடும், அல்ப விஷயங்கள்ல மாட்டின்றோம். அது கூட நம்மளுடைய தப்பு தான் காரணம். பெருமானுக்கு அப்படியே ஆசை, இவன் உத்தீர்ணனாயி முக்தனா மாறி எங்கிட்ட சந்தோஷமா ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு தான் பகவான் ஆசைப்படுறான். அப்படி ஆசைப்பட்டாலும் நம்மளுடைய புண்ணிய பாபங்கள்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அத என்ன பண்ண முடியும். அவனே சொல்றான், நான் வந்து மூல காரணம் இல்லை, நான் பொதுவா தடஸ்தனா அதனை வேடிக்கை பாக்குறேன். அவாவா புண்ணியம் புண்ணியமோ பாபமோ அதுக்கேத்த மாதிரிதான் நான் வந்து பணத்தை கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பகவானே அனுகிரகிக்கிறான். பகவானே அது மாதிரி அனுகிரகிக்கிறான். அதனால அந்த புண்ணிய பாவத்துக்கு அனுகூலமா தான் நம்மளை இது மாதிரி சேர்த்து விட்டுறது. வசுவாதி பத பிராப்தி, ஆதித்ய பத பிராப்தி, பஞ்சாக்னி வித்தியில இந்த ஜீவாத்மாவோட சேர்ந்த பரமாத்மாவை உபாசிக்கணும்னு சொல்றது பஞ்சாக்னி வித்தியில. அந்த பரமாத்மாவை உபாசிக்கணும்னு இறங்கிட்டு வெறும் எனக்கு கைவல்யமே போரும், ஆத்மானுபூதியே போரும் அப்படின்னுட்டு அதில் இறக்கி விட்டுருவான் பகவான். ஏன்னா நம்ம புண்ணியமோ நம்ம பாவமோ அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும். அதனால இதை வந்து சுவாமி சாதிக்கிறார் அர்த்த பஞ்சகாதிகாரத்துல. அதனால இதெல்லாம் இவ்வளவு சுவாரஸ்யமானது இதெல்லாம். அதனால இப்ப என்ன, ஜெயமணி மாரியனுடைய திருவுள்ளம் ஏற்கனவே பசுபதத்தை அடைஞ்சுட்டான். பசுவாதி பதங்களை ஸ்தானங்களை அடைஞ்சுட்டான். அவன் எதுக்கு உபாசிக்கணும்? தன்னைத்தானே எப்படி உபாசிக்க முடியும்? எப்படி உபாசிப்பான் அப்படின்னு ஜெயமணி மகர்ஷி கேட்டார். ஜெயமணி மகர்ஷி அப்படி கேட்டாருனாக்க, பாதராயணரான வியாசரோ என்ன பாதிக்கிற, அந்த மாதிரி நாங்க சொல்லல. நாங்க என்ன சொல்றோம்னா, வசு சரீரி பரமாத்மா, வசு அந்தர்யாமி பரமாத்மா, இந்த மாதிரிதான் நாங்க சொல்றோம். இதுதான் சாஸ்திர சம்மதம். இது சாஸ்திர சம்மதமா போயிடவே அந்த மாதிரி உபாசிக்கணும். அந்த மாதிரி உபாசிச்ச இவனுக்கு தன்னதானே உபாசிக்கிறதுன்றது வராது. அத மாதிரி வசுவாதிபத பிராப்தின்றது இந்த ஜென்மாவில் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த ஜென்மாவில் கிடைக்குமா கிடைக்காதான்னு சந்தேகம்தான். ஏன்னா அவன் என்ன புண்ணியம் பண்ணானோ அதுக்கேத்த புண்ணியம் இருக்குதான்னு தெரியாது. ஆனால் இதை உபாசிச்சான்னாக்க, அந்த உபாதனம் பண்ணினான்னாக்க, அவனுக்கு அதெல்லாம் வரலாம். வசுவா மாறிடுவான், ஆதித்யனா மாறுவான், ருத்ரனா மாறுவான், அதன் பிறகு மோட்சத்தை அடைவான் அப்படின்னு சொல்றது. அதனால இதுல விரோதம் எதுவுமே இல்லை. ஆகவே எந்த உபாசனத்தில் தானே உபாசனா இருப்பானோ அந்த உபாசனத்துல, அந்த பிரம்ம வித்தியில அந்த தேவதைக்கு அதிகாரம் உண்டு. அது கூட இப்ப சொன்ன மாதிரிதான், அந்தரியாமியா வச்சுட்டு, பகவான் அந்தரியாமியா வச்சுட்டு உபாசிக்கணும். கடைசியில மோட்ச பிரியந்தம் அதுக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்றதுல திருவுள்ளம். அத இந்த அதிகரணத்துல சாதிக்கிறார் எம்பெருமானார், அதாவது சூத்திரகாரோட திருவுள்ளம் அத இங்க சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்ரீசூக்தியை சேவிக்கலாம். வேதாந்த தீபம் ஸ்ரீசூக்தியை சேவிக்கலாம். மத்வாதிஷ்பசம்பவார் அனதிகாரம் ஜெயமினி. இது முதல் சூத்திரம். முதல் இதுல மூணு சூத்திரம். முதல் ரெண்டு சூத்திரம் பூர்வபக்ஷ சூத்திரம், கடைசி சூத்திரமும் சித்தாந்த சூத்திரம். சாந்தோக்கியே அசௌவா ஆதித்யோ தேவமது, தேவதைகளுக்கெல்லாம் ஆதித்யன் என்கிறவன் தேன் மாதிரி இருக்கான். தேன் மாதிரி இருக்கான ஏன்னா அவனுடைய பிரகாசத்தினால எல்லாரும் காரியங்கள்லாம் அனுப்பிக்கிறோம். தேன் மாதிரி இருக்கான் அவன் அப்படின்னு ஆரம்பிச்சு இது உபக்ரமே. தத்யது பிரதமம் அமிர்தம் தத் வசவ உபஜீவந்தி. அதுல முதல் அமிர்தம் எதுவோ அத வசுக்கள்லாம் ஆசிரியிக்கிறார். இச்சுக்துவா சஹ யஹ ஏத தேவம் அமிர்தம் வேத. யாரு இந்த அமிர்தத்தை அறிந்து கொள்கிறானோ அவனுக்கு வசூனாமேவ ஏகோ பூத்வா. வசுக்கள் அஷ்ட வசுக்கள் இருக்காளே, அதுல ஒரு வசுவாய் அவன் மாறிடுவான். ஏகோ பூத்வா அக்னினி வமுகேன ஏததேவ அமிர்தம் திருஷ்டுவா திருப்தி. இந்த முகத்தினாலேயே, இந்த வசுமுகமாவே இருந்துட்டு இந்த அமிர்தத்தை பார்த்து ஆனந்தப்படுவான், பரமாத்மாவை அனுபவிப்பான். இப்ப என்னாச்சு? வசு அந்த வசு தேவத்தை என்ன பண்றது? இந்த உபாசனத்தை அனுஷ்டிக்கிறது. அனுஷ்டிச்சாக்க வசுவாவே மாறிடுறது. அதன் பிறகு அந்த அனுபவம் முடிஞ்சவன பரமாத்ம அனுபவம் வர்றது இப்படின்னு வாக்கியம் இருக்கு. இத்தியாதினா ரிக் யஜஸ் சாமாதி வேதோஜித கர்ம சம்பாத்திய. வேதத்துல சொல்லப்பட்ட ரிக்கு என்ன? சாம ரிக்கு யஜஸ் சாமம். இந்த வேதங்கள்ல சொல்லப்பட்ட கர்மாக்கள் அதெல்லாம் அனுஷ்டிச்சு ரச ஆதாரத்தையா மதுமயசிய ஆதித்யசிய. ரச ஆதாரத்தையா, ரசத்துக்கு ஆதாரமா இந்த ஆதித்யன் இருக்கானோ அவன் எப்படின்னாக்க மதுமயனா இருக்கான். தேன் மாதிரி இருக்கானோ, தேன் தேன் ரூபமே அவன் இருக்கான். அவன் தேன் மாதிரி இருக்கானோ. தேன் பிடிக்காதவா யாரு? தேன் அவ்வளவு உடம்புக்கு நல்லதாச்சு, எல்லாருக்கும் பிடிக்கும் தேன்ன்றது. அதனால ஆதித்ய பூர்வ தட்சிண பச்சிம உத்தர ஊர்த ஈசான்ய ஊர்துவாம்சான வசுருத்ர ஆதித்ய மருசாத்திய நாம்னாம் தேவகணானாம் போக்கியத்தேன அவிதாய. எத்தனை இருக்கு பாருங்க, இதுல ரசத்துக்கு ஆதாரமா இருக்கான் ஆதித்யன். அவன் மதுமயன். அதுல பூர்வதிக்கு கிழக்கு, தட்சிணம் வடக்கு பசிமம் மேற்கு வந்து தட்சிணம் தெற்கு உத்தரம் வடக்கு வடக்கு அந்த மாதிரி ஊர்துவ அம்சம் ஊர்துவ மேல மேல மேல திக்கு அம்சானு அது யாராரு வசு பூர்வ திக்கு ருத்ரன் தட்சிண திக்கு ஆதித்யன் பசிம திக்கு அந்த மாதிரி உத்தர திக்கு யாருன்னா மருத்துக்கள் அப்புறம் சாத்தியாள்னு ஒரு தேவதைகள் அந்த சாத்தியான்ற தேவதை சாத்தியாளுங்கிற தேவதைகள் இவன் வந்து இந்த இதுவா இருக்காளாம் ஒவ்வொரு இதுக்கும் தேவகணங்கள் இருக்கா பூர்வ திக்கு கிழக்கு திக்குக்கு வசுக்கள் இருக்கா தட்சிண திக்குக்கு ருத்ராள் பசிம திக்குக்கு ஆதித்யாள் உத்தர திக்குக்கு மருத்துக்கள் சாத்தியாள்றவன் வந்து ஊர்த திக்குக்கு இப்படி தேவகணானாம் அவைகளுக்கெல்லாம் போக்கியத்தேன் அபிதாய இந்த ஆதித்யன் இருக்கானே அவன் ரசமயனா இருக்கான் அதுல மதுமயனா இருக்கான் ரசத்துக்கு ஆதாரமா இருக்கிறதுனால மதுமயன் அவன் ரொம்ப போக்கியமா இருக்கான் இவனுக்கு அப்படின்னு நீங்க சொல்றது சொல்லி தைஹி புத்தியமான ஆகாரேன ஆதித்யாம்சான் உபாசியான் உபதிஷ்ய அவனால போக்கியம் அவனால அனுபவிக்கப்படுறது இந்த அஞ்சு தேவதைகளால அனுபவிக்கப்படுறது அதனால புத்தியமான ஆகாரேன ஆதித்ய அம்சானு உபாசியானு உபதிசி ஆதித்ய அம்சங்கள் பூர்வ திக்குக்கு உத்தர திக்குக்கு இந்த பசிம திக்கு இத மாதிரி சொன்ன மண்ணு தட்சிண திக்கு ஊர்த திக்குன்னு இது அத்தனையும் அந்தந்த இடத்துல அம்சமா இருக்கு ஆதித்ய அம்சம் அவைகள்லாம் உபாசியமா இருக்குது உபதிஷ்ய தானேவ ஆதித்ய அம்சானு ததா பூதான் பிராப்பியான் உபதிஷதி இந்த ஆதித்யாம்சங்களே பிராப்பியங்களா இருக்கு ஒரு அம்சத்துக்கு வசு இன்னொரு அம்சத்துக்கு ருத்ரன் இன்னொரு அம்சத்துக்கு ஆதித்யன் இன்னொரு அம்சத்துக்கு மருத்துக்கள் இன்னொரு அம்சத்துக்கு சாத்தியம் இவானே பிராப்பியங்கள் பிராப்தியங்களான அவன் இருக்கார் அப்படின்னு உபதிஷதி இந்த பதிவித்தியான உபதிஷதி ஏவமாதிஷு உபாசனேஷு இந்த ஆதிசப்தத்தினால பிரதன வித்யை சம்பர்க்க வித்யை இதெல்லாம் எடுத்துக்கணும்னுட்டு தெளிவா சொல்றேன் அபிதாய அதெல்லாம் சொல்லி உபாசனேஷு வஸ்வாதித்யாதீனாம் அதிகாரோஸ்தி நேபி சந்தேயா வசு ஆதித்யன் ருத்ரன் மருத்து சாத்தியா இவான் அஞ்சு பேருக்கும் அதிகாரம் உண்டா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வர்றது நாஸ்தி அதிகாரி பூர்வ பட்ச எம்பெருமான பாருங்க வசு ருத்ரன் ஆதித்யன் தானே சொல்லணும் அதுல ருத்ரனை விட்டுட்டேன் ருத்ரன் சொல்லவே இல்லை ஏன்னா வாக்காள கூட சொல்றதுக்கு திருவள்ளுவர் வகுப்பு இல்லையா மிளகாழ்வார்னுட்டு 74 சிம்மாசனாதிபதிகள்ல ஒரு சிம்மாசனாதிபதி அந்த மகான் வந்து அவர் காரியம் என்னன்னாக்கா எம்பெருமானாருக்கு பால்ல முளகடிச்சு கொடுக்கணும் முளகடிச்சு பால்ல முளகடிச்சு போட்டு எம்பெருமானாருக்கு சமர்ப்பிக்கணும் அதுதான் அவருடைய இதுவே அவருடைய அது என்ன என்ன அவர் பண்ணணும்னா இதுதான் முளகடிச்சு சமர்ப்பிக்கணும் ஒரு நாள் என்ன எடுத்தா அந்த மகான் வந்து முளகு இடிச்சு போடாம அப்படியே முழுசு முழுசா போட்டுட்டேனா பாடல அதை கொடுத்துட்டேனா எம்பெருமானார் அதை அம்சையர் பாட பருகிற சமயத்துல ஒரே பெருசு பெருசா முளகு அவ்வளவு பெருசா இருக்கு அவர் கேட்கிறார் எம்பெருமானார் மிளகாழ்வாரு என்ன ஆச்சு முழுசா போட்டேரே அப்படின்னு அவர் சாப்பிட்டுச்சேனா நான் என்ன பண்றது அந்த முளகு இடிக்கிறதுக்கு ஒரு கல் வச்சிருப்பேன் அது இல்ல குழவி தான் கிடைச்சது அந்த குழவி அம்மி குழவி எப்படி இருந்ததுனாக்க சிவலிங்க மாதிரி இருந்தது எம்பெருமானாரோ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஸ்தாபிக்கிறதுக்கோசமே எழுந்துள்ளவர் விஷ்ணு பாரம்பரியத்தை சாதிக்கிறவர் அப்படி இருக்கச்ச இந்த லிங்க சம்பந்தமா இருக்கக்கூடிய சிவலிங்க சம்பந்தமா இருக்கக்கூடிய அம்மி குழவிய வச்சுட்டு நான் முளக வந்து இடிக்க முடியுமா எனக்கு அது பிடிக்கல அதனாலதான் அப்படியே முழுசா போட்டேன் நேரம் ஏன்னா அப்படி ஒரு ஸ்ரீ விஷ்ணுவ சம்பிரதாயத்துல ஒரு ஊற்றம் அதுவும் எம்பிரமானாலும் அது மாதிரி எதுவும் தேவதாந்திர சம்பந்தமே வந்துடக்கூடாது அப்படின்னுட்டு. இது அதிசயோக்தியா கூட இருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி வசந்தது வசந்த தன்மை இப்படிதான் இருக்கணும். சிவவிஷ்ணுவார் எப்படி இருக்கணும்னாக்க இதர தேவதைகள்கிட்ட போகவே கூடாது, இதர தேவதைகளும் போகவே கூடாது. ஆழிமணிக்கண்ணா உடனே கேட்கிறவே அப்படின்னு சொல்லச்ச அங்க வந்து பெருமாள் பெருமாளை பார்த்தாக்கா பாகவதால பார்த்தாக்கா சிவவிஷ்ணுவார் என்ன பண்ணுவா சேவிச்சுட்டு போவா. தேவதாந்தங்கள் வந்தாக்கா இவ அவளை உதாசீன பிடிச்சிருவா, அவ நம்மள சேவிப்பாளம் சிவவிஷ்ணுவார் அப்படின்னு யாக்கியாக்காரர் பண்ற. அத மாதிரி எழுந்துள்ள இருந்தே இந்த மிளகாழ்வார். அதனால எம்பெருமானார் அப்படிப்பட்டவர் இங்க ருத்ர சப்தத்தையே பிரயோகம் பண்ணல. அதனால வசு ஆதித்யன் முதலான தேவதைகளுக்கு தன்னதானே உபாசிக்கிற விஷயம், தன் பதவியே அடைகிற உபாசனம், அதுல உபாசனத்துல அதிகாரம் உண்டா இல்லையா அப்படின்னு சந்தேகம். நாஸ்தி அதிகாரி பூர்வபக்ஷ, அதுல இவாளுக்கு அதிகாரமே இல்லை அப்படின்னு பூர்வபக்ஷம். ஏன் அப்படின்னா வஸ்வாதீனாம் உபாசிய அந்தர்கதத்துவேன, உபாசிய ஆகாரத்துல வசுவாதிகள் வசு ஆதித்யன் எல்லாருமே அதுல அந்தர்கதமாக விடுறான், அதனால வேணா உட்பட்டு இருக்கா. அதனால கர்ம கர்த்திருபா விரோதா, கர்மா உபாசியன் கர்த்தா உபாசகன், உபாசகனே உபாசனா எப்படி மாறுவான், அது விரோதம் இல்லையோ. அந்த மாதிரி பிராப்தியம் தானே பிராப்தாவும் தானே அப்படின்னா அது விரோதம் தானே, தானே பிராப்தியமாகவும் தானே பிராப்தாவாகவும் எப்படி இருக்க முடியும். அதனால பிராப்தியசு வசுத்வாதே பிராப்தத்வாச்சு அடைஞ்சாச்சு, வசு பத பிராப்தின்னா அடைஞ்சாச்சு, ஆதித்ய பத பிராப்தி அடைஞ்சாச்சு, அதனால தானே தன்னை தானே அடையிறது அப்படின்றதும் ஒத்து வராது. தன்னை தானே உபாசிக்கிறதுன்றதும் வராது, ஏன்னா கர்ம கருத்து விரோதம் வந்துடுது. தானே உபாசியம் தானே உபாசகன் அப்படின்னு சொன்னா விரோதமா இருக்கே, அதனால அது கிடையாது, அதனால அவளுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு ஜெயமணிவனுடைய திருவுள்ளம் ராத்தாந்தஸ்து சமாதானம் சாதிக்கிறார். பிரம்மண ஏவ ததவஸ்திய உபாசியாதீனம் சதாம் சுவாவஸ்த பிரம்மானு அனுசந்தான அவிரோதாது அப்படின்னு சொல்ற. பிரம்மண ஏவ பிரம்மமே பரபிரம்மந்தான், ததவஸ்திய வசு சரீரியா இருக்கக்கூடிய அவஸ்தை நிலை, அந்த நிலையில பிரம்மா இருக்கு. வசுவனுடைய ஷரீரி பரமாத்மா அந்தர்யாமி ஆத்மாவாக இருக்கு, அந்த நிலையில எழுந்துள்ள இருக்கக்கூடிய ஆத்மா பரமாத்மா, அதுல பரமாத்மா தான் இங்க உபாசியம். அதனால ததவஸ்திய உபாசியாதீனாம் சதாம், அதுல உபாசியமா இருக்கக்கூடியது எது, வசு ருத்ரன் ஆதித்யன் இவைகள்லாம் உண்மையிலேயே உபாசிக்க வேண்டியது பிரம்மம், அந்த பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கக்கூடியது இவைகள்லாம், அதனால அதுல அத மாதிரி இருக்கக்கூடியது. அப்ப சுவாவஸ்த பிரம்மானுசந்தான விரோதா, தன்னுடைய நிலையில இருக்கு, தன்னை சரீரமாக உடைய நிலையில எம்பெருமான் இருக்கான், அதனால அந்த எம்பெருமான உபாசிக்கிறதுல விரோதம் இல்லையே, அவிரோதா விரோதமே இல்லை அவிரோதாசு. அப்புறம் தன்னுடைய பதவியை தானே அடையிறதுன்னு எப்படி வரும் அப்படின்னா கல்பாந்தரே வசுத்வாதேகே பிராப்தத்துவ அவிரோதாச்சு, இப்போ அடைஞ்சுட்டா கூட இன்னொரு கல்பத்துல இந்த பதவி கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சந்தேகம் வந்ததுன்னாக்க அப்ப இதை உபாசிச்சா இந்த உபாசனத்தை அனுஷ்டிச்சாக்கா அவளுக்கு அது கிடைக்கும், அதனால பிராப்தத்துவ அவிரோதாச்சு அதை அடையிறதுன்றதுக்கு விரோதம் இல்லை. அதனால வஸ்வாதீனாம் அதிகார சம்பவதி, வஸ்வாதிகளுக்கும் அதிகாரம் சம்பவிச்சது. இது வந்து வேதாந்த தீபத்துல எம்பெருமானார் என்ன பண்ணுவாருனாக்கா அது பூர்வபக்ஷ சூத்திரமோ சூத்திரமோ சித்தாந்த சூத்திரமோ எதுவா இருந்தாலும் சரி அதுலயே பூர்வபக்ஷம் சித்தாந்தம் எல்லாத்தையும் சாதிச்சுடுவார், சங்கரமா சாதிச்சுடுவார். அதன் பிறகு சித்தாந்த சூத்திரத்தை ஸ்பஷ்டமா அதுல வியாக்கியானம் பண்ணுவார், அதனால இங்கே சொல்லிட்டார். இப்ப பூர்வபட்ட சூத்திரம் இது, அதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார். சூத்திரார்த்தஸ்து மது வித்யாதிஷு, மது வித்யை பிரதந்திர வித்யை சம்வர்க்க வித்யை முதலானவைகள்ல வஸ்வாதீனாம் அனதிகாரம் ஜெயமினியன் மன்னியதே, வஸ்வாதிகளுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு ஜெயமினி மகர்ஷி திருவுள்ளப்படுற. ஏன் அசம்பவார் அசம்பவார் வஸ்வாதீனாமேவ உபாசியானாம் உபாசகத்துவ அசம்பவா, தானே உபாசியமா இருக்கிறதுனால உபாசகத்துவன்றது சம்பவிக்காதே, அதனால அசம்பவம் இருக்கு. அத மாதிரி வசுத்வாதேகே பிராப்தத்வாதேவ பிராபியத்துவ அசம்பவாச்சு, ஏற்கனவே அடைஞ்சாச்சு பிராப்தத்துவம், வசுப்பதம்ன்றது அடைஞ்சாச்சு, திரும்ப அடையிறதுன்றதுக்கு அது பொருத்தமானது இல்லை, ஏற்கனவே அடைஞ்சது போய் திருப்பி அடைவாடன்னா அதனால அது அசம்பவாச்சு. அதனால இந்த மத்வாதி வித்தியைகள்ல உபாசனத்தை பண்றதுக்கு அதிகாரம் வசுவாதிகளுக்கு கிடையாது அப்படின்னு பூர்வபட்ச சூத்திரம். இரண்டாவது சூத்திரமும் பூர்வபட்சம் ஜோதிஷி பாவாச்ச தம் தேவா ஜோதிஷாம் ஜோதிஹி ஆயுரோஹோ பாசதே அமிர்தம் அப்படின்னு இருக்கு. இதுல தம் அந்த பரமாத்மாவை அது எப்படி பாக்குறா தேவதைகள்னா, ஜோதிஷாம் ஜோதிஹி ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதிஷாக பாக்குறா, அது மாதிரி ஆயுஷா பாக்குறா அமிர்தமா பாக்குறா, அப்படி உபாசிக்கிறா ஆயுர உபாசதே அமிர்தம் அப்படின்ட்டு இருக்கு. இது ஜோதிஷி ஜோதிஷன் ஜோதிஷ் சப்த வாச்சியம் பரமாத்மா, அதனால பரமத்தின் பிரம்மணி ஜோதிஷ் ரூபமா இருக்கக்கூடிய பரமாத்மா அவரிடத்தில் தேவ மனுஷியோ அதிகார சாதாரண்யம் சத்தியதி, தேவதைகள் மனுஷியா இவா எல்லாருக்குமே அதிகாரம் இருக்கு சாமான்யமா இருக்கு, இருந்தா கூட ஜோதிஷாம் ஜோதிஷி ஜோதிஷாம் ஜோதி ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதிஷா இருக்கக்கூடியது அத பரம்பிரம்ம, அது பரம்பிரம்மத்தை தேவாக உபாசதே தேவதைகள் உபாசிக்கிறான்னு அங்க இருக்கு. பொதுவா உபாசனத்துல எல்லாருக்கும் அதிகாரம்னு சொல்லிட்டோம், அப்படி இருக்கச்ச இங்க தேவாகந்தான் இருக்கு, தேவாகான் இருக்கிறதுனால வஸ்வாதி தேவதைகள் இல்ல சாமானிய தேவதைகளுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம். இது விசேஷ வச்சனம், தேவாக உபாசதேன்ற விசேஷ வச்சனம் இருக்கு, அதனால வஸ்வாதீனாம் கர்ம கர்த்ருபாவ விரோதா, வசுவே கர்ம உபாசியன் வசுவே கர்த்தா உபாசகன் அப்படின்னு விரோதம் வந்துடும். விரோதம் தேசு தேஷாம் அனதிகாரம் ஜோதயதி, இந்த வாக்கியம் இருக்கே தந்தேவா ஜோதிராம் ஜோதிஹி ஆயுர்வோ பாசதே அமிர்தம் இருக்கு, அது நமக்கு காமிச்சு கொடுக்கறது என்னன்னு காமிச்சு கொடுக்கறது என்ன, இத மாதிரி தேவதைகளுக்கு தான் அதிகாரம் வசுவாதிகளுக்கு அதிகாரமே கிடையாது அப்படின்னு காமிச்சு கொடுக்கறது. ஏன்னா சொல்ற தேவாயுதி சாமானிய வஜனிச்ச வஸ்வாதி விசேஷ விஷயம் வச்சு அவகமியதே அந்நேஷாம் அவிரோதா, தேவான்னு சொன்னதுனால எந்த இடத்துல வசுக்கள்லாம் உபாசியம் இல்லையோ அந்த இடத்துல இவாள்லாம் உபாசிக்கலாம், இல்லாத போனா அவா உபாசிக்கூடாது, அவாலே உபாசியமா இருந்தா உபாசிக்கூடாது. அதனால வஸ்வாதி விசேஷ விளையம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தேவசப்தத்துக்கு அந்நேஷாம விரோதா மீதி தேவதைகளும் கிடையாது, அவளுக்குலாம் ஏற்கனவே இருக்கு, வஸ்வாதிகளுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல அப்படின்னு ஜெயமணி வருஷம் திருவள்ள பண்ண, மீதி தேவதைகளுக்கு கிடையாது வஸ்வாதிகளுக்கு தான் உண்டு அப்படின்னு இவ சித்தாந்தம். பாவம் துபாதராயனா அஸ்தி, பாவம்னா இருக்கிறது, து அப்படின்றதுனால பூர்பக்ஷ வியாவர்த்தி, துஷப்தா பக்ஷம் வியாவர்த்தி, து அப்படிங்கிறது பூர்வபக்ஷத்தை வியாவர்த்தியது தள்ளி விடுறது. வஸ்வாதீனாம் மது வித்யாதிஷு அதிகார சத்பாவம், பாவம்னு இருக்க சூத்திரத்துல பாவம்னு இருக்கிறது, என்ன இருக்கிறது சத்பாவம் அதிகார சத்பாவம், வஸ்வாதிகளுக்கு வசு முதலான தேவதைகளுக்கு அதிகார சத்பாவத்தை பகவான் பாதராயினோ மன்னியதே, சூத்திரகாரர் பகவான் சொல்லணும், அதனால பகவான் பாதராயினோ மன்னியதே, பாஷ்யகாரியும் பகவான் தான் நம்ம சொல்லணும், சுவாமி தேசிகன் உபநிஷத் பாஷ்யகாரர் எல்லா மகான்களும் பகவதா பாஷ்யகிருதா பகவான் பாஷ்யகாரா அப்படின்னு தான் சொல்லுவார், சூத்திரகாரியும் அப்படிதான் சொல்லணும், அதனால பகவான் பாதராயினோ மன்னியதே, பகவானான பாதராயன திருவுள்ளப்படுற. ஏன்ன அஸ்திஹி வஸ்வாதீனாமேவ உபாசியத்துவம் பிராபியத்துவஞ்ச, வசுக்களுக்கே உபாசியத்துவமும் பிராபியத்துவமும் அஸ்திஹி இருக்கு, எப்படி இருக்கு இதானீம் வசூனாமேவ சதாம், இப்போ வசுக்களா இருக்கா, இருந்தா கூட கல்பாந்தரே வசுத்தசிய பிராப்தியத்து சம்பவா. இப்ப இருந்தா கூட அடுத்த ஜன கல்பத்துல அவ வந்து வசுக்களா வரணும்னு ஆசைப்படுறாவா. அப்படி ஆசைப்பட்டான்னாக்கா அவளுக்கு சம்பவிக்குமே. அதனால பிராப்தியத்துவம் சம்பவாது, பிராப்தியத்துவம் சம்பவதி, அதுவும் உண்டு. அதிகாரம்ன்றது எப்படின்னாக்கா அந்தரியாமையா இருக்கு. அது சொல்ற சுவாத்மனா பிரம்மபாவ அனுசந்தார சம்பவா, தன்னைத்தானே பிரம்மமா, அதாவது நான் பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கேன், எனக்கு பிரம்மம் ஷரீரியாக சேஷியாக ஆத்மாவாக இருக்கு அப்படின்னு அனுசந்தானம் வருமே. அனுசந்தான சம்பவாது உபாசியத்துவம் சம்பவதி, உபாசியத்துவம் சம்பவிக்கிறது. அதனாலதான் அங்க வாக்கியம் ஏக ஏதாம் ஏவம் பிரம்மோபரிடதம் வேத, இந்த பிரம்ம வித்தியை யாரு அறிந்துண்டு உபாசிக்கிறாளோ, ஏதாம் உபனிடதம் வித்யே, யாரு அறிந்து இருக்காளோ இந்த பிரம்ம வித்தியை அறிந்து கொண்டு யாரு உபாசிக்கிறாளோ, அவளுக்கு வேத இதிஹி கிருஷ்ணாயா மது வித்யாயா பூர்ணமா, மது வித்ய முழுக்க மது வித்யாயாக பிரம்ம வித்யாத்வம் அவகமியதே, பிரம்ம வித்யாத்வம் இங்க இந்த மது வித்ய முழுக்க பிரம்ம வித்ய தான். இதுல வசு வித்ய இல்ல, ருத்ர வித்ய இல்ல, ஆதித்ய வித்ய இல்ல, மருத்து வித்ய இல்ல, சாத்திய வித்ய இல்ல, பிரம்ம வித்யை தான். எல்லா தேவதைகளுமே தனக்கு அந்தரியாமியாக ஆத்மாவாக சரீரியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை தான் உபாசிக்கிறது. அப்படி உபாசிக்கிறதுனால எல்லாமே பிரம்ம வித்யை தான், மது வித்யை முழுக்க பிரம்ம வித்யை தான். இது சாதாரணமான இந்த ஜீவன் ஜீவ விஷயகமான வித்யை இல்லை. அதனால பரமாத்ம விஷயமான வித்யா இருக்கிறதுனால இது அவாளுக்கும் அந்த இடத்துல அதிகாரம் உண்டு. இவாளுக்குதான் அவாளுக்குதான் நிர்ணயம் கிடையாது. சம்தேவா ஜோதிராம் ஜோதி சொன்னதெல்லாம் கூட அப்படிலாம் கிடையாது, எல்லா தேவதைகளுக்கும் அதிகாரம் உண்டு. அதனால தேவாள் மனுஷியால் எல்லாருக்குமே பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு. இவ போன அதிகரணம் தேவதாதிகரணம், இந்த அதிகரணம் மத்வதிகரணம். தேவதாதிகரணத்துல பொதுவா தேவதைகளுக்கு அதிகாரம் உண்டா இல்லையான்னு ஆட்சேபிச்சு அஞ்சு சூத்திரத்தினால அங்க அதிகாரம் அப்படின்னு சாதிச்சுட்டேன். இப்போ இந்த வசுவாதி எல்லாம் விசேட தேவதைகள் இருக்காளே, அவளுக்கெல்லாம் அதிகாரம் உண்டா இல்லையா அப்படின்னு ஆட்சேபம் வரச்ச அவளுக்கும் உண்டு அப்படின்னு சாதிக்கிறார். மொத்தத்துல இப்ப என்ன எடுத்து, மனுஷியாளுக்கு அதிகாரம் உண்டு, தேவதைகளுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சிதிச்சுடுத்து. இது இந்த ரெண்டு அதிகரணத்தினுடைய சாரம். அடுத்த அதிகரணம் அபசூத்திராதிகரணம். பிராமணேதரால் இருக்கா பாருங்க, அப்ராமணால் அதாவது சூத்ராலாம் இருக்காளே, அவளுக்கு அதிகாரம் உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி வரப்போம். அதுல இருக்குன்னு புறப்பட்டு சொல்ல போற இல்லைன்னு சித்தாந்தம் சாதிக்க போற, அதை தெரிவிக்கலாம். அத்த குரு பரம்பராயே நம்ம